அழகே அழகே அழகின் அழகே நீயடி, உன் அருகே அருகே அழகாய் தொலைந்தேன் நானடி. ஐந்தே நிமிடம் ஐந்து நிமிடம் தானடி, என் ஆசை நெஞ்சில் பற்றி கொண்டது தீயடி. நான் என்ன என்னவோ கனவுகள் கண்டேன், என்னை உன்னிடம் தந்திட வந்தேன். வந்த வேகத்தில் தயக்கம் கொண்டேன், நீ தூண்டுக்காரனை தின்றிடும் மீனா, வேட்டையாளனை வென்றிடுமானா. உன்னை நேசித்த காதல நானா, பக்கனியே பொக்கனியே தீயோடும் பனியே, பாராமல் நீ சென்றால் இவன் தனியே தனியே. மறுபடி பார்த்தாய், கண்கள் இரண்டும் காதல் சொல்லும் இருந்தும் நடித்தாய். அடிக்கடி முள்ளன தைத்தாய், ஆயினும் பூவென பூப்பாய், இதய கதவை இரக்கம் கொண்டு எனக்காய் திறப்பாய். இந்த காதல் என்பது ஒரு மலரை போன்றது, அது சினுங்க சினுங்கத்தான் கவனம் பிறக்கும். உனை கெஞ்சு கேட்கிறேன், என்னை கொஞ்சம் கேட்கிறேன். நீ கேட்க மறுக்கிறாய், தொடர்ந்து நடிக்கிறாய். உனக்கும் எனக்கும் நடுவில் காதல் வலம் வர கனியே பொக்கனியே. என் ஆசை நெஞ்சில் பற்றி கொண்டது. நினைவு.